ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தேவே, மண்ணீது ஸ்வர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே. காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி. ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் மண்ணீது ஸ்வர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே.